രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യുണിത്യമച്യുതപദാംബുജരുഗ്മവ്യാമോഹരസ്തരിധരാണി തൃണായമേണ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സുരേഖസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോച്ചരണം പ്രപദ്യേ യോന്തപ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്പദാം അന്യാ സഹസ്രചരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ അസ്മദ് ഗുരു പരമ്പരായ നമ ശ്രീമദ് ഗോദായ നമ മാർഗഴി മാസം 23-ാമത് പാസുരം ரொம்ப അർപ്പുതമാണ് പാസുരം എന്റെ പെരുമാൾ സമസ്ത വേദങ്ങളിലും ചൊല്ലപ്പെട്ടിരിക്കാറോ എന്റെ പെരുമാൾ ആഴ്വാരൂരുടെ ദിവ്യ സൂക്തികളില് பறக்க பேசப்படுறாரோ எந்த பெருமாள் இருக்கக்கூடிய உபனிஷத்துகள் எல்லாத்துக்கும் அர்த்தமாக விளங்குகிறாரோ எந்த பெருமாள் ஒரே ஒரு பக்தனை பற்றி கண்டுகொண்டாரோ எந்த பெருமாள் ஒரே ஒரு பக்தனை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தில் அவதரித்தாரோ எந்த பெருமாள் சமஸ்த மந்திரங்களாலையும் கொண்டாடப்படுறாரோ எந்த பெருமாள் மந்திர யந்திர தந்திரங்கள்னால போற்றப்பட்டு பேசப்படுகிறாரோ எந்த பெருமாளை ஆச்சாரியர்கள்லாமோ கொண்டாடின்றிருக்காளோ எந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் எல்லாரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்த பெருமாளை பார்த்தால் பயம் ஏற்படுறதோ எந்த பெருமாளை பார்த்தால் பிரீத்தி ஏற்படுறதோ எந்த பெருமாள் பிரதோஷ காலத்தில் நாம் சேவித்திருக்கோமோ எந்த பெருமாளை நாம் சர்வ பாபங்களிலிருந்தும் நம்மை நீக்குபவன் அப்படின்னு நாம் நம்பின்றிருக்கோமோ ஆபத்து காலத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எந்த பெருமாள் இறங்கி ஓடி வரானோ அப்படிப்பட்ட பெருமாளை பற்றி இந்த பாசுரத்தில் நாச்சியார் சாதிக்கிறார். சாக்ஷாத் பெருமாள், நிசிம்மாவதார பெருமாள். இந்த பெருமாள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிங்கா என்னும் வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல ரொம்ப அழகான பெருமாள். மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு பிரீத்தி ஏற்படுறது, மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு தெய்வம்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. ஆனால் இந்த பெருமாளை பார்த்தால் தெய்வம்ன்ற நம்பிக்கை பிரீத்தி கூடவே ஒரு பயமும் ஏற்படுறது. அது இந்த பெருமாளுடைய பராக்கிரமம் தான் காரணம். இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய பெருமாள் நரசிம்ம பெருமாளாக இருந்தாலும், வார்த்தைகள்லாம் நரசிம்ம பெருமாளை குறிக்கிறதாக இருந்தாலும், இந்த பாசுரத்தில் கண்ணனை சாக்ஷாத் பெரிய பெருமாளாகவே நாச்சியார் பார்க்கிறார். பெருமாள் உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்து சிங்கக்குட்டி போல புறப்பட்டு தன்னுடைய நடையழக காட்டி அங்கிருந்து வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து இல்லையா, கோபிமார்கள் தாங்கள் எந்த காரியத்திற்காக வந்திருக்கா அப்படின்றத ஆராய்ந்து அருள வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால சாதிக்கலாம். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகான விஷயம், இந்த பாசுரம் அப்படியே முழுக்க முழுக்க பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் சுவாமிக்கும் பொருந்துறா போல இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ராமானுஜன் கண்ணன் ராமானுஜர் எம்பெருமானார். இது எப்படி ராமானுஜனா இருக்கக்கூடிய பலராமனுக்கு தம்பியானபடினால ராமானுஜன், ராமானுஜனா இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பொருந்தருதோ, அதே போல ராமானுஜனா இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாருக்கும் இந்த பாசுரமானது பொருந்தருது. மாரிமலைமுழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளேலோரெம்பாவாய். தான் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள். இந்த பாசுரத்தில் யாரிடத்துல பிரார்த்திக்கிறா? இந்த சிம்மனுடைய திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கிறா. ஏன்னா எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஆபத்காலத்தில் சகாவா வந்து ஆபத் சகாவா இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் நிருசிம்மன் அப்படின்றது நாச்சியார் வாக்கிலேயே தெரியாது. பல இடங்கள்ல நாச்சியார் திருமொழியில அறுமுகன் அச்சுதன் பொறிமுகம் தட்டக்கனா காண்டேன்றா, அறிமுகம் அப்படின்றா. இத பெரியவாள் ரொம்ப அழகா சாதிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசைப்பட்டவர் கண்ணனா இருந்தாலும், ஆனால் பொறிமுகம் பொறியிடுறது யார், ராஜஹோமம் யார் கையால பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்னா சாக்சாத் நிருசிம்மனுடைய கையால திருவதி கையா திருக்கைகளால பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி ஆராய்ந்து அருளக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டால் சாக்சாத் பெருமாள் நிருசிம்ம பெருமாள். வந்த காரியத்தை ஆராயக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னா நிருசிம்மனுக்கே இருக்கு. சமஸ்த யந்திர மந்திர தந்திர வேத இதிகாச புராணங்கள் ஆழ்வார் ஆச்சாரியர் சீசூக்திகள் எல்லாத்தையும் ஒரு சேர ஒப்புக்கொண்ட ஒரு மிடுக்கு ஒரு அந்த தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த விஷயங்கள் இப்படி எல்லாத்தினாலையும் பறக்க பேசப்படுறவன் யாருன்னு கேட்டால் சாக்சாத் லட்சுமி நிருசிம்மன் தான் இல்லையா. அதுவும் சொல்லும்போது அவனுடைய அவன் பிரபாவத்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய அவனுடைய பேச்செல்லாம் ஒரு பேச்சா, அவனுடைய அவனை பாடாத பாட்டெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கூடா இரண் எடை கூறுகிறாள் மார்விடந்த ஓடா அடலறியை உம்பரார் கோமானை தோடார் நற்றந்து நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமே கேட்டாமே. அப்படி அவனை பாடாத ஒரு பாட்டுலாம் ஒரு பாட்டா, அவனை பற்றி பேசாத ஒரு பேச்செல்லாம் பேச்சா அப்படின்னு. சரி, எதுக்குமே கட்டுப்படாதவன் அந்த எம்பெருமான், சர்வ அஸ்திரங்களையும் நிரசிக்கக்கூடியவன், சர்வ பூத பிரேத பிசாச்ச கணங்கள் சமஸ்த துர்தேவதைகள் துஷ்ட சித்தம் படைத்தவர்கள் இப்படி எல்லாத்தையுமே நிரசிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் யார் அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் நிருசிம்ம பெருமாள். அப்படிப்பட்டவன் நாம இணங்கி பிரார்த்திச்சோன்னா ஓடோடி வருவான். சில பேர் சொல்லுவா நிருசிம்ம திருவாராதனம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு, அது ரொம்ப சுலபம் அப்படின்றது பெரியவாளுடைய வாக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட பெருமாள் அந்த பெருமாள், நாம இணங்கி பிரார்த்திச்சால் ஓடோடி வராவன் அப்படின்னு. சரி, அவனுடைய மகா மந்திரங்கள் இருக்கு இல்லையா, நிறைய மந்திரங்கள் அவனுக்குன்னு இருக்கு. உக்ரம் விஷ்ணு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் இல்லையா, சாக்ஷாத் சிவபெருமானே சொல்றாரு அந்த வார்த்தையை. அப்படி அவனுக்குன்னு மகா மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களுக்குள்ள ஒன்னா இருக்கக்கூடிய 10132 அக்ஷரங்களுடைய ஒரு மந்திரம் இல்லையா, அந்த மந்திரமானது அவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பறக்க பேசுறது. அவன் நாச்சியாரும் நிருசிம்மனை வர்ணிக்கக்கூடிய இந்த தருணத்துல எப்படி பண்ற அப்படின்னால், நல்ல தமிழ் சொற்கள் இந்த பாசுரத்துல பார்த்தால் தமிழ் சொற்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா, நல்ல தமிழ் சொற்கள்னால அவனுடைய பிரபாவத்தை நன்னா காட்டுறா. இந்த இடத்துல நிருசிம்மனை கொண்டாடக்கூடிய வசந்த பாசுரம் இது. மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னா, இந்த மாறிக்காலத்துல மழைக்காலத்துல பார்த்தால் சிங்கம் தன்னுடைய பெண் சிங்கத்தோட சேர்ந்து ஒரே தத்துவமா உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பருவத்த குகையில படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு வெளியில வரும், இதுக்கு சிம்மாவலோகனம்னு பேரு. வெளியில வந்து என்ன பண்ணோம்னா கண்ணை நல்லா உருட்டி பார்க்குமா இல்லையா, த தனது எல்லைக்குள்ள எங்கேயாவது மற்ற பிராணிகள் நுழைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும், விழித்து பார்க்கும்னு சொன்னா வியாக்கியானத்துல. அப்ப அப்படி கம்பீரமான பார்வை இந்த பார்வை அப்படின்னா, வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படின்னா, தன்னுடைய பிடரி மயிர்லாம் சிலிருக்கிற அளவுக்கு கர்ஜித்து நாலு திசையிலையும் பறக்கும்னு சொன்னான். மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டுனான், சோம்பல முறிச்சுண்டு தன் உடம்ப நீட்டி கர்ஜிக்கணும், முழங்கி பிறப்பட்டு போதருமா போலேன். சிம்ம கர்ஜன கர்ஜிக்கும், கர்ஜனையினாலே அங்கங்க இருக்கக்கூடிய ஜீவ கோட்டிகள் அதை கேட்டு அப்படியே மிரண்டு போயிடுவான் இல்லையா. அப்படிப்பட்ட பர்வத குகைக்குள்ள உறையும்படியான ஒரு சிம்மம் யாரு அப்படின்னா, சாக்ஷாத் பெருமாள் அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஸ்துதுஹி ஸ்ருதம் கர்த்தஸ்தம் யுவானாம் மிருகம்ன பீமம் உபஹத்னு முக்ரம் மிருடா ஜரித்ரே சிம்மஸ்தவானோ அந்யந்தே அஸ்மின்னு நிவபந்து சேனாக அப்படின்னு சிம்ம தாபனிய உபனிஷத்துல ஒரு மந்திரம். எந்த பெருமாளுக்கும் தனிப்பட்ட உபனிஷத்து இல்லை, ஆனால் நம்ம பெருமாளுக்கு இந்த சிம்மனுக்கு தனியாகவே இந்த சிம்ம தாபனிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கர்த்தஸ்தம் அப்படின்னா குகையில் இருக்கிறவன் இல்லையா, இவானாம் அப்படின்னா ரொம்ப இளமையா இருக்கிறவன், மிருகம்ன அவன் மிருகம் இல்லை, நரம்ன அதனால் அவன் நரமும் இல்லை, நரமும் சிங்கமும் கலந்த சேர்த்தி அப்படின்ற ஆகையினால நரசிம்மனுடைய கம்பீரம் அவ்வளவு அழகா இருக்கும்னா. சரி, நரசிம்மாவதார எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்றதுக்கு நரசிம்மாவதாரமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிரஹ்லாதனை ரட்சிக்கிறதுக்காகவான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமாளை தான் பிரகலாதனை தான் பெருமாள் முதல்லயே ரட்சிச்சுட்டானே, மலையிலேருந்து உருட்டி விட்டா, மலையிலேருந்து உருட்டி விட்டவனே ரட்சிக்கலையான்னா, ரட்சிச்சுட்டானோ இல்லையா பெருமாள் இல்லையா. ஆழி ஆழ குழி வெட்டி இல்லையா, அதுல தீய மூட்டி அதுல பிரகலாதனை போட்டா அப்ப ரட்சிக்கலையான்னா, விஷத்தை கொடுத்தா அப்ப ரட்சிக்கலையான்னா, பாறாங்கல்லோட கட்டி நடு சமுத்திரத்துல போட்டா அப்ப ரட்சிக்கலையான்னா இல்லையா. எல்லா சமயத்திலும் பிரகலாதனை ரட்சிச்சான். அப்ப எதுக்காக பெருமாள் அவதரித்தாள் அப்படின்னா, ஹிரண்யனை கொல்றதுக்காக இல்ல, பிரஹ்லாதனை ரட்சிக்கிறதுக்காக இல்ல, வேற எதுக்குன்னு கேட்டால், சாக்ஷாத் பிரஹ்லாதனுடைய வாக்கை ரட்சிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னான். கம்பன் சொல்றான், சானினும் உளனோர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோனினும் உளன்மா மேரு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் முன் சொன்ன சொல்லினும் உளனித்தன்மை காணுதி விரைவின் என்றான். சரி, எங்கடா இருக்கான் பெருமாள் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துலயும் இருக்கான், தொய்யஸ்தி மையஸ்தி சேர்ந்தான், எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படி பெருமாளுடைய பராக்கிரமம் அவ்வளவு பெரிய பராக்கிரமணம், மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரு. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமணம் அவ்யாஸ்திரீணி ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்புவனா ஜவந்த் யத் பிராதுர்பவனா ஜவந்த ஜரரா யாதிருஷிகாத்வேதசாம் யாகாசித் சகசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்யபூத். சுவாமி தசாவதார ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறாரு இல்லையா, ஸ்தம்பைக வர்ஜ மதுநாபி கரீச நூனம் திரைலோக்கிய மேதது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு வரதராஜ பஞ்சாசத்துல சுவாமியே சாதிக்கிறார். அப்படி பிளந்த தூணும் ஆங்கே வளர்ந்தது சீயம் பிள்ளை அப்படின்னு, தூண் பிளந்து ஒருவன் அங்கேருந்து வரா, உலகமே இல்லையா, உலகம் பிரசவிக்காம யார தன்னுடைய கர்ப்பத்துல தரித்துன்னு இருக்கு அப்படின்னா, நரசிம்மன கர்ப்பத்தை தரித்துன்னு இருக்குன்னா இல்லையா. பகவான் நரசிம்மனாக ஒரே ஒரு தூண்லேருந்து வந்தான் இல்லையா, ஆனா எல்லாமே நரசிம்ம மயமாகவே ஐததாத்மியம் இடம் சர்வம்னு உபனிஷத்துல சாத்தியா போல, லோகத்துல இருக்க எல்லாமே நரசிம்மனாகவே காட்சி தருது அப்படின்னு திரைலோக்கியம் ஏத்தது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு சுவாமி ஜெயசிகன் சாதிச்சார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்தி வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருச்சத அத்தியுத ரூபம் உத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னு பாகவதத்துல சப்தமஸ்கந்தத்துல வருது இல்லையா? அதுவும் எவ்வளவு வசத்தியான விஷயம் இல்லையா? ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னா, அப்படி மிருகமும் இல்லை மானுஷமும் இல்லை, அப்படி வரானா பெருமாள் நரசிம்மன் பக்தர்களுக்கு உபகாரம் பண்றவன்னா, எதிரிகளை நெரிசிக்கிறவன் பக்தர்களை உபகாரம் பண்றவன். சட்டாபட்டல பீஜனே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத் குருதி பரிஸ்புட்டத் பிரகுடி கேபி பக்தரே கிருத்தே கிருபாக்கப்பட்ட கேசரின் தனுதெடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுரிஷா திரிஷா வெதி விசத்தியத்தே வேத்தியதேனா. இப்படிப்பட்டவன் இல்லையா? அதுவும் ராமாயணத்துல மாரீச்சனுடைய சகாயத்துக்காக ராவணன் வரான். அவனுக்கு ராவணனுக்கு மாரீச்சன் ஹிதோபதேசம் பண்றான். சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியசியது பத்தியசிய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகான்றான் இல்லையா? இந்த லோகத்துல ஹிதத்தை சொல்றவா ரொம்ப குறவு. பிரியமான வார்த்தையை பேசிட்டு போயிடுவா இல்லையா? நான் ஹிதத்தை சொல்றேன்றான் இல்லையா? சீதையை அபகரிக்கிறேன்னு சொல்றிய சீதை எங்க உட்கார்ந்துருக்கா தெரியுமா அப்படின்னா, அதுக்காக சொல்றார் தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்மோஹோ கஸ்ய பாமினி அண்ணா இல்லையா? சிம்மோ ரஸ்கஸ்ய பாமினி அண்ணா இல்லையா? தஸ்யசா அவன் எப்பேற்பட்டவனா? தஸ்ய நரசிம்மஸ்ய சா சிம்மோஹோ ரஸ்கஸ்ய, சிம்மத்தினுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்காவா? சிம்மமாக நரசிம்ம அவதாரம் எடுத்தான் பத்தியா அந்த பெருமாள், அந்த பெருமாளுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் சாட்சாத் நரசிம்ம பெருமானுக்கு உண்டுனா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன இல்லையா? கிஷ்கிந்தா காண்டத்துல முதல்ல சுக்ரீவன் மகாவிஸ்வாசத்தோடு சரணாகதி பண்ணிக்கல, கையை மட்டும் குளிக்கிறான். அக்னியை பிரதிஷ்ட பண்ணி ரெண்டு பேருக்கும் மித்திரபாவத்தை ஏற்படுத்துறார் சாட்சாத் ஆஞ்சநேயர் இல்லையா? அப்படி ரெண்டு பேருக்கும் திருப்தி ஏற்படணும். சுக்ரீவனுக்கு ராமன் மேல சந்தேகம், வாலியை கொன்னுவோ கொல்ல முடியுமா இவனுக்குன்னு, வாலியை கொல்ற திறமை இவனுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இல்லையா? சப்தஸ்தால விருட்சங்களை அவன் வந்து இது பண்றான். இதெல்லாம் சப்தசால விருட்சங்களை கீழே தள்ளுன்றான் ஒரே பானத்தினால. பெருமாள் ஒரே பானத்தினால மொத்த ஏழு விருட்சங்களையும் குறி வச்சான் இல்லையா? எல்லாமே அது எப்படி சொல்றானா, ஏழு ஏழு ஏழுன்னு இருந்தது எல்லாமே லோகத்துல நடுநடுங்கி போச்சான். அப்படியா துந்துபிய நிரசிக்க சொல்றான். உடனே துந்துபிய கால் கட்ட வரல்னால உதைக்கிறார். திருடகடித கைலாச கோடி விகட துந்துபி கங்கால கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகுருதாசயா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார் இல்லையா? இத்துந்துபியனுடைய எலும்பு கூட்ட தன் திருவடியினாலேயே பல மைல்களுக்கு அப்புறம் தூக்கி போட்டானாம் இல்லையா? அந்த அளவுக்கு பெருமாளுடைய பராக்கிரமம் அப்படிப்பட்ட பராக்கிரமம். ராகவ சிம்மன்னே ராமனுக்கு பேரு இல்லையா? நிசிம்மனா ராகவனா அப்படின்னா கஜ சிம்மகதி வீரவ் அப்படின்னு அங்க முதல்லயே வால்மீகி ராமாயணத்திலேயே வருது. சுவாமியும் ராகவசிம்மா அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. சரி, புறப்பாடு அப்படின்னா பெருமாள் வெளியில வரதான் புறப்பாடு இல்லையா? பருவத குகையிலேருந்து பரமாத்மா வெளியில வரான். அப்படி அந்த பரமாத்மா வெளியில வரத பார்த்து வர்ணிக்கிறார் இந்த இடத்துல நாச்சியார். அப்படி நிருசிம்மனாக காட்சி அளிக்கிறான் நாச்சியாருக்கு. இது பல இடங்கள்ல வருது, ராமாயணத்திலயும் சரி பல எல்லா கிரந்தங்கள்லயும் பல இடங்கள்ல வருது. நிருசிம்ம அவகாமயிஷ்யதஹான்னு நிருசிம்மன் உங்களுடைய துயர்களை துடைக்க வருவான் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டிய பார்த்து ராமன் வருவான்னு சொல்லாமல் நிருசிம்மன் வருவான்னு சொல்றார் ஆஞ்சநேயர். அதனால ஒவ்வொரு நிருசிம்ம கஷேத்திரத்திலையும் பார்த்தால் ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு தான் இருப்பார். இன்னைக்கும் எல்லா நிருசிம்ம கஷேத்திரத்திலையும் பாருங்கோ பெருமாள் அனுமான் கை கூப்பிட்டு இருப்பார். நாமக்கல்ல பார்த்தால் கூட தெரியும் 18 அடி ஆஞ்சநேயர் இருக்கார். அவருக்கு அவர் பெருமாளுடைய நேத்திரத்திலிருந்து நூலை பிடிச்சி பார்த்தால் எப்படி இருக்குன்னா நேர உள்ள பெருமாள் குகையில் எழுதிருப்பார் நாமக்கல்ல. நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா? அப்போ பெருமாள் நாமக்கல் ஆஞ்சநேயர்ல நேர பார்த்தால் குகையில எழுதிருக்க பெருமாளுக்கும் கரெக்டா இருக்கும்னு சொன்னான். அப்படி ஹனுமானுக்கு பிடித்த ஒரு தெய்வம் யாரு அப்படின்னால் பெரியவாள் வியாக்கியானத்தை சொல்றா நிருசிம்மன் தான் பிடித்த தெய்வம் அப்படின்னு சொல்றான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அதுவும் நான் சுக்ரீவ சரணாகதி விபீஷண சரணாகதி சமயத்துல சுக்ரீவன் வேண்டான்னு சொல்லும் பொழுது கூட நான் உன்னுடைய உன்னை எதிர்பார்த்தா நான் இருக்கேன், கிள்ளி களைஞ்சிருவேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சமயத்துல கிள்ளி களைஞ்சிருவேன்றது எங்க வருது அப்படின்னு கேட்டால், வால்மீகி ராமாயணத்துல சுக்ரீவ சரணாகதி விபீஷண சரணாகதி வரும்பொழுது உன்னை எதிர்பார்த்து நான் இல்லையா, நான் விரல் நுனியாலேயே இந்த ராட்சச யக்ஷ தானவர்கள் யாராயிருந்தாலும் விரல் நுனியாலேயே நசுக்கிடுவேன்னு சொல்றார் பெருமாள். அப்படி ஒரே பானத்துக்கு இரையாக்குவன்னு சொல்றார் இல்லையா. ராமன் எப்படி சொல்லணும், ஒரே பானத்துக்கு இரையாக்குவன்னு தானே சொல்லணும், ஆனா அப்படி சொல்லலையே இல்லையா. விரல் நுனியால மொத்த பேரையும் நசுக்கிடுவேன்னு சொல்றாருனா எப்படின்னா, ராமன் பெருமாள் தன்னுடைய ராமாவதாரத்தை மறந்து நிருசிம்மாவதாரத்தின் ஞாபகம் வந்துருத்துவன்னு பெரியவாளஞ்சரத்துல வியாக்கியானம் சொல்றான், வியாக்கியானம் பண்றான். அப்படி மூறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு கேசவா தன்யம் ந பசியதி மகாமதிஹி நித்ராபி தஸ்ய நாயாதி புருஷார்த்த விரோதினி அப்படின்னா, சாட்சாத விசிட்டாத்வைதத்துல சொப்னமும் சத்தியம் இல்லையா, சொப்னம் அப்படி சத்தியம் என்ன அர்த்தம், சொப்னம் சத்தியம் தான் அர்த்தம். இது இதிகாச சமுச்சயத்துல இருக்கு இல்லையா. அதே நாச்சியாத்திரமொழியில வரும்பொழுது இல்லையா, கோளரி மாதவன் அப்படின்னு சொல்றா இல்லையா. கோளரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிடுக்கிடிய சங்கனம் சொப்னே சத்தியம் இல்லையா, வாரணமாயிரம் அப்படின்னு அவ கனா காண்றா, கனா கண்டேன் தோழினான். கனாவில் எப்படி சொல்றாவோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிமுகன் அச்சுதன் அப்படின்னு சொன்ன போல கோளரி மாதவன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல. சரி, ஜானுவாசத்துக்கு யார் வந்தா, கிருஷ்ணன் தானே வந்தான்னு தோழிகள்லாம் கேட்க, கோளரி மாதவன் வந்தான் அப்படின்னா. அப்போ நாச்சியாருடைய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா, சாட்சாத் நிசிம்ம பெருமாள். ஆனால்தான் பெருமாள் எப்போவா இருந்தாலும் கிருஷ்ணன் ஏமாத்திடுவான் அப்படின்றதுனால, ராஜஹோமத்துல உன்னுடைய கைய பிடிச்சிருந்தவன் யாரு அப்படின்னு தோழிகள்லாம் கேட்டாலாம், அது கிருஷ்ணன் தானேன்னு கேட்கும்போது, இல்ல இல்ல, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு நிசிம்மனுடைய விஷயமாக சொன்னாராம். அந்த அளவுக்கு ருக்மணி பிராட்டியா இருக்கட்டும், ஆண்டாளா இருக்கட்டும், சத்யபாமியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பிடித்த பெருமாள் யாரு அப்படின்னு கேட்டால் நிசிம்ம பகவான் தான். கலவு வெங்கட நாயக்கான கலியுகத்துல நாயக்கனா இருக்கக்கூடியவன் சாட்சா ஸ்ரீனிவாசன் சொல்லுவோம் இல்லையா. அப்படி குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அண்ணு ஞாலம் அளந்த பிரான் இல்ல, பரன் சென்று சேர்த்திரு வேங்கடமாவலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே அப்படின்னு திருவேங்கடமுடியானுக்கு அவ்வளவு ஒரு பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திருவேங்கடமுடியானுடைய திருக்கல்யாணத்துல தலிகையெல்லாம் சமர்ப்பிச்சாச்சு பண்ணியாச்சு, எந்த பெருமாளுக்கு அம்சே பண்றதுன்னு எல்லாரும் ஓடி வந்து திருவேங்கடமுடியான கேட்க, திருவேங்கடமுடியானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்துல திருவேங்கடமுடியான் சொல்றான், நீ எல்லாத்தையும் அகோபிலன் நிசிம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோன்னு சொல்ற, நிவேதனம் பண்ணுங்கோன்னு சொல்றான். அப்படி இல்லையா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச உவாச அகோபில நிருசிம்மாய பூஜாம் கிருத்வா யதா விதி, அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நிருசிம்மனுக்கு விதிப்படி பூஜை பண்ணி என்னுடைய கல்யாணத்துக்கு எடுத்துன்னு வாங்கோ எல்லாத்தையும்னு ஸ்ரீனிவாசன் சொல்றான். அந்த அளவுக்கு ஸ்ரீனிவாசனுக்கே பெருமாளா இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் யாரு அப்படின்னால், சாட்சாத் நிருசிம்மன். சரி, ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேரு, ஏன் அப்படின்னா ராமனால சேவிக்கப்பட்டவன். நிசிம்மனுக்கோ பெரிய பெரிய பெருமாள்னு பேரு, ஏன்னு கேட்டால் ஸ்ரீனிவாசனாலையும் ராமனாலையும் சேவிக்கப்பட்டபடினால நிசிம்மனுக்கு பெரிய பெரிய பெருமாள்னு பேருனும். ஹரிவம்சத்துல பஞ்சாமிரத ஸ்தோத்திரம்னு ஒரு இருக்கு, அது நிருசிம்மனை பார்த்து ராமன் பண்ணதாகவே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அஞ்சு ரொம்ப அழகா இருக்கும். கோவிந்த கேசவ ஜனார்தன வாசுதேவ விஸ்வேச விஸ்வ மதுசூதன விஸ்வரூபம் ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம புஷ்கராட்ச நாராயண அச்சுத நிருசிம்மனமோ நமஸ்தே. இப்படி அஞ்சு ஸ்லோகம் அது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. அதுவும் சொப்னேபி நித்யம் ஜெகதாமசேஷம் சிரஷ்டாச்ச ஹந்தா விபுர பிரமேயா த்ராதா த்வமேக த்ரிவிதோ விபின்னஹ தம் துவாம் நிருசிம்மம் சததம் நதோஸ்மின்னு ராமன் சொல்றார் இல்லையா. பஞ்சாமிரதம் அனுத்தமம் படந்தியே த்விஜவராஹ தேஷாம் ஸ்வர்கஸ்து சாஸ்வதஹ இத்யுக்த்வா பிரயுஸ்வர்கம் தேவாஹா ரிஷிகணைசஹ அப்படின்னு இல்லையா, ராகவேன கிருதம் ஸ்தோத்திரம் பஞ்சாமிர்தம் அனுத்தமம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை ராகவன் தான் பண்ணான்னு தெரியறது. அந்த அளவுக்கு ராமனுக்கு நரசிம்மனிடத்திலே அவ்வளவு ஒரு ஈடுபாடு வேணும். சரி, எங்குமுடன் கண்ணன் என்று மகனை காய்த்து இங்கில்லையால் என்று இரண்யன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார் சாதித்தா போல சிங்கப்பிரானுக்கு இருக்கக்கூடிய பெருமை வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு தெரிகிறது. இல்லையா, அந்த அளவுக்கு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடுறார். ஆகம்சேர் நரசிங்கம் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் ராப்பகல் இன்றியே அப்படின்னு ராத்திரி பகல் பாராமல் என் மனசானது ஏக்கமடைகிறது. யார் விஷயத்துல? சாட்சாத் நரசிம்மன் விஷயத்துல. அதுதான் ஆழ்வார் மயிலே சொன்னா போல, இல்லையா, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலேன்னு மூறி நிமர்ந்து முழங்கை புறப்பட்டுன்ற இடத்துல பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா. பிரியாது ஆச்சை என்று பிறப்பறுத்தால் அறக்கொண்டான் அரியாகி இரணையனை யாகங்கீண்டான் அன்று பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாழ்வாய் அரவணை மேல் வாட்டாற்றான் காட்டினே காட்டினே அப்படின்னு ஆழ்வார் மறுபடியும் மோட்சம் கொடுக்கிறவன் யாருன்னு கேட்டால் சாட்சாத் நரசிம்மன் தான் தர. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிறார் சிங்க உருவமாய் உளந்தொட்டி அரணிய வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முளை உண்டானோ சப்பானின்னு பெரியாழ்வார் திருமொழியில் ஆழ்வார் சாதிச்சார். அது அப்ப ஸ்தம்பே ந திருஷ்யத்தே, ஸ்தம்பத்துல தெரியவே இல்லையன்னா ஹிரண்யகசிபு. ஸ்தம்பேன திருஷ்யத்தை உடனே பிரகலாதன் சொன்னான், ஸ்தம்பேன திருஷ்யத்தை, ஸ்தம்பத்தினால்தானே தெரியுறான் அவன் அப்படின்னா ஸ்தம்பத்தை பார்த்து கேட்டான். இல்லையா, ஸ்தம்பம் ஹிரண்யகசிபுடைய பக்கத்துல இருந்து அப்படி பெருமாள் பராக்கிரமத்தை காண்பிச்சானான். இல்லையா, உளந்தொட்டான் இது எல்லா மதத்துக்காராலும் ஒத்துக்கிறான். சங்கரரும் நரசிம்மனை கொண்டாடுறார். ராமானுஜர் நரசிம்மனை எல்லா இடத்துலையும் பறக்க பேசியிருக்கார். மத்வாச்சாரம் நரசிம்மனை கொண்டாடுறா. அப்படி திருமத்தஸ்தாலும் கொண்டாடக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா சாட்சாத் நரசிம்மன் தான். உடுப்பியில பார்த்தால் தெரியும், நரசிம்மாஸ்து அதிகோ தேவா நாஸ்திகஸ்தித் மகீதலே அப்படின்னு. நரசிம்மனை காட்டிலும் லோகத்துல வசந்ததான தெய்வம் வேற எதுவுமே இல்லைன்னு மத்வாச்சார ஸ்தோத்திரம் பண்றார். அப்படி இந்த ஸ்பஷ்டமான விஷயம் இல்லையா, இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களோடு மட்டுமில்லாமல் மந்திர யந்திர தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் ரிசுமணியே கொண்டாடுறது இல்லையா, வேற யாரையும் சொல்லவே இல்லைனா. வளர்ந்த வெங்கோபம் மடங்கொலொன்றாய் அன்று வாழ் அவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிர் எழுந்து விளையிடும் விளைந்திடும் சிந்தை ராமானுஜன். ராமானுஜன் நூற்றந்தாதியில திருவரங்க தமுதனார் சாதிக்கக்கூடிய விஷயம். பெருமாள் எப்படி பராக்கிரமத்தோடு கூடினவரோ அதே மாதிரி இந்த பாசுரத்தினால ராமானுஜனும் பராக்கிரமத்தினால கூடினவர்னு பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடியவர்னு சொல்றா இந்த இடத்துல இல்லையா. அப்படி பெருமாளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல எம்பெருமானாருக்கும் பொருந்தும்னு தெரியறது இல்லையா. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோரம்பாவாயின்னு சொன்னான். இது இந்த பாசுரத்தோட உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். கவிதார் கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா. தாசன்.